ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகலபூஷண மகா குரவே நமஹ. ஸ்ரீதரங்கமோகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்ய பரியோமே சந்நிதத்தாம் ததாகிருதி. நமஸ்ததசே. இந்த வருஷம் எல்லோ ஜீவராசிகளுக்கும் பரம பிராப்தியனாய் எம்பெருமான் இருக்கான். அவனுடைய திவ்ய மங்களக விக்கிரகமானது நம்ம பாரத தேசத்திலே 108 திருப்பதிகளாய் பறந்து விரிந்து கிடந்தும், அபிமான க்ஷேத்திரங்களிலே தானே இருந்தும், சில க்ஷேத்திரங்கள் சுயம்பக்தி க்ஷேத்திரமாய் அதி அற்புதமாய் பெருமாள் பிராட்டி சகிதனாக வீற்றிருந்து உறைந்து கிடந்தும் நின்றும் இருந்தும் கிடந்தும் என்ற ரீதியிலே இந்த ஜீவராசிகள் உய்விக்க வேண்டுமென்று தானே சங்கல்பித்துக் கொண்டு பரமபதத்திலிருந்து எம்பெருமான் விபவாவதாரமான ராமகிருஷ்ணாதிகளையும் நமக்கு காட்டி போந்து அவனே அச்சாமூர்த்தியாய் சகல இடங்களிலும் வியாபித்திருப்பது லோக பிரசித்தம். எத்தனையோ எத்தனையோ சனாதன தர்மங்கள் இருக்கு லோகத்திலே பெருமாளாலே கொடுக்கப்பட்டது. இப்படி பெருமாளால் கொடுக்கப்பட்ட தர்மங்களிலே மிக உயர்ந்த தர்மம் எது அப்படின்னு நாம் யோசனை பண்ணாக்கா, நம்மளுடைய ஆச்சாரியால் பூர்வர்கள் காட்டி போந்ததான அந்த சனாதன வழியே நமக்கு மிக உச்சிதம். ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமே நமக்கு பிராதான்யம். கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியராய் ஆனார் என்று சுவாமி தேசிகன் நமக்கு சாதிச்சு கொடுத்திருக்கார். இதெல்லாம் இப்பேற்பட்ட தர்மங்கள் நமக்கு ஒரு அனுகிரகம் விசேஷத்தாலே கிடைச்சது. லோக விஷயத்தையும் வேதத்திலே சொல்லப்பட்டதான சாரமும் மற்ற இதர விஷயங்களிலேயும் எம்பெருமான் இருக்கான். அதில் சாரபூதம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, எம்பெருமான் திருவிடை நிலையை நாம் பெறுவது, எம்பெருமானுடைய திருவிடு நிலையை அடைவது என்பதானது கலியுகத்திலே ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே மாத்திரம் நடைபெறுகிறது. இதுதான் சத்சம்பிரதாயம் நமக்கு. அப்பேற்பட்ட சத்சம்பிரதாயத்தை பகவத் பாஷ்யகார ரீதியாக 74 மதகுகள் மூலே நமக்கு திறந்து கொடுத்து அநேக இடங்களிலே அதன் பக்தி பரிவாகத்தை பாய்ச்சி சுவாமி தேசிகனை துணையாக கொண்டு ஒரு கல்கோட்டையாக நம்முடைய வைஷ்ணவ தர்ம சம்பிரதாயத்தை ரட்சிப்பதற்கும் இந்த சரணாகதி என்ற ஒரு வியாஜத்தை நமக்கு காட்டிக் கொடுப்பதற்கும் எம்பெருமான் பரம கிருபையாய் திருவுள்ளங்கொண்டு இத்தனை வகையான ஆச்சாரிகளை பெருமானே அவதரிப்பித்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுதான் தயைன்னு பேரு. தயை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, எதன் மூலமா தயை அப்படின்னா, இந்த தயையானது பெருமாளுக்கு ஷாட்குண்யம் இருக்குன்னு சொல்றா. 6 குணங்கள் பெருமாளுக்கு சொல்லப்பட்டு அது தயை இல்லையே அப்படின்னு ஒரு பிரச்சனை மனசுல வருது. இந்த 6 குணங்கத்தை உள்ளே மறிவி கிடப்பதுதான் தயை என்ற குணம். இயற்கையாவே பெருமாள் தயாமூர்த்தி, தாயார் தயாதேவி. அதனாலே சுவாமி தேசிகன் தயா சதகம் என்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை எம்பெருமான் எப்படி எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றான், இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லையான், மண்ணாக நின்ற மதுசூதனாய் எம்பெருமான் எப்படி இருக்கான்னு சுவாமி தேசிகன் அற்புதமாக தயாசதகத்திலே காட்டி போந்தார். தயை தயாசதகமானது யார் மேல் இயற்றப்பட்டதுனா, 108 திருப்பதியும் சுயம்பக்த க்ஷேத்திரங்களிலும் மற்றும் அபிமான க்ஷேத்திரங்களிலும் உள்ள பெருமாள் எல்லாருமே தயாமூர்த்தி தான். சில காலதேசத்தை உத்தேசித்து சில ஆச்சாரியால் சில பெருமாள் மேல சில கிருதிகளை பண்றா. அதுல ரொம்ப அற்புதமானது, 100 ஸ்லோகங்களையும் தாண்டி நிற்கும் தயையோட எல்லை நிலத்தை காட்டுவதாக இருப்பது சுவாமி தேசிகன் பண்ண கிருதியான தயாசதகம் என்ற அற்புதமான கிரந்தம். இந்த கிரந்தத்திலே சீனிவாசனை சுவாமி தேசிகன் முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார். இந்த லோகத்தில் சீனிவாசனை தெரிஞ்சுக்காதவா யாரும் கிடையாது. ஏதோ சில குடும்பங்களுக்கு மாத்திரம் எங்க பெருமாள், எனக்கு தேவாதிராஜன், எனக்கு தேவநாதன், எனக்கு எவ்வளவு கிடந்தான் என்று அறியப்பட்டிருப்பது லோக பிரசித்தம். ஆனால் எங்களுக்கு எல்லாம் எங்க குலதெய்வம் யாரு என்று தெரியாதவா எல்லாருக்கும் சீனிவாசன் வந்து சந்நிகிதனா இருக்கான். அவ என்ன சீனிவாசன் தான் சுவாமி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவா இல்லையா. அது மாதிரி சீனிவாசனை அறியாத இந்த லோகத்தினே இல்லை. அறிந்தவா மட்டும்தான், இந்த பாரத தேசத்திலே மட்டும் சீனிவாச அறிந்தவர்கள் இவா மட்டும் சேவிக்கிற பெருமாள் அவர் இல்ல. லோக பிரபஞ்சம் மொத்தமும் வந்து அந்த சீனிவாசனை சேவிக்கணும்ன்ற ஒரு அவாவினாலே மணிக்கணக்கா ஆஸ்திகாலெல்லாம் குளிர் பனி பசி பட்டினி என்பதையெல்லாம் மறந்து போய் ஒரு க்ஷணமாத்திர வியாஜம், ஒரு க்ஷணத்துல இந்த பெருமாளை சேவிக்கிறார் அவ்வளவுதான் டைம் கொடுக்கறாங்க. அவர் கொடுக்கும் சேவை டைமானது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 20 செகண்ட் இல்ல 30 செகண்ட் தான் நமக்கு இந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றேன்னா. அவ்வளோ பக்த கோடிகள் இந்த கலியுகத்திலே தன் பாவங்களை ஒழிக்க வேண்டும், சீனிவாசனை ஒரு நாளாவது இந்த ஜீவத்துக்குள்ளே சேவிக்கணும்ன்ற சங்கல்பம் பண்ணி பகு பிரயத்ன ரீதியா எவ்வளோ சமங்களுக்கு மத்தியிலே திருமலை படியேறி வந்து வேறு விதமாகவும் திருமலைக்கு வந்து பெருமாளை காத்திருந்து சேவித்து அந்த பெருமாளுடைய திவ்ய கடாட்சத்தை பெறுகிறார்கள். அந்த செங்கண்ணனுடைய கடாட்சத்தை பெறுவதற்கு அவ்வளவு தபசு தேவைப்படுறது இந்த தற்காலத்திலே. ஏன்னா லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே பெருமாளுடைய வைபவத்தையும் அவனுடைய திருமேனியின் ஆகுதையும் சங்க சக்கரங்களையும் கதையும் சேவிக்கிறதுக்கு இவ்வளோ பரிசிரமம் தேவைப்படுறது அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த பெருமாள் ஆகர்ஷண சக்தி உடையவராய் இருக்கார். அப்பேற்பட்ட சீனிவாசனை அறியாதார் இந்த லோகத்திலே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் முன்னமே அறிந்த நம் ஆச்சாரியால் சீனிவாசனை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா. சுவாமி தேசிகன் நமக்கு சீனிவாசனை பத்தி சொல்ல, சீனிவாசனி ஒரு குணமான கோடிக்கணக்கான அவனது குணங்களிலே ஒரு குணமான தயை என்ற குணத்தை தான் சீகரித்துக் கொண்டு இந்த தயை என்ற குணத்தினாலே சீனிவாசன் திவ்ய சம்பதியாய் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுகிறான் என்பதை அத்யற்புதமாக இந்த தயாசதகத்திலே நமக்கு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்திருக்க. இந்த சுவாமி தேசிகனுடைய இந்த தயாசதகம் என்ற கிரந்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலனா நமக்கு வந்து நிச்சயம் ஒரு பாபம்தான். ஏன்னா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணல அப்படின்னு நாம் நம்மளுடைய குடும்ப கட்டத்தின் வாயிலாக எம்பெருமான் மேல ஒரு அவதூறு சொல்லிடுறோம். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சில பேர் தெரிஞ்சு சொல்றோம், சில பேர் தெரியாம சொல்றோம், அப்படி இருக்கு. அதனால அதுக்கெல்லாம் ஒரு பரிகார ரீதியாக இருக்கக்கூடியது இந்த தயாசதகம் என்ற நம் ஆச்சாரியருடைய அற்புதமான கிரந்தம். இதை காதால கேட்டாலே எம்பெருமாடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் பெரியவாருடைய திருவுள்ள மந்திரத்தில். கொஞ்சமேனும் தெரிஞ்சுக்கணும், 100 ஸ்லோகம் தெரியல சுவாமின்னா, முதல் ஸ்லோகம் சுவாமி ஒரு கல்கண்டா இருக்கக்கூடிய ஸ்லோகம். எப்படி இந்த தயை என்ற ஒரு குணத்தாலே பெருமான் சகல ஜீவர்களையும் ரட்சித்து காக்கின்றான், அனுகிரகசீலனா இருக்கான், இவா கஷ்டங்களை பெருமாள் வந்து மனசு வந்து கண்டு இவாளுக்கு அனுகிரகம் பண்றான் என்பதை நாம் அறியும் போது இந்த தயாசகத்தினுடைய பரம போக்யதா அதிசயம் நமக்கு புரிஞ்சு போடும். நாம் செய்த மகா அபராதங்களை எம்பெருமான் ரொம்ப மன்னிச்சுட்டார். இந்த சம்சார மண்டலத்திலேந்து விடுபட்டு அவனுடைய பெரிய வீடான வைகுண்ட பிராப்தியை நாம் பெற வேண்டும் என்று அவா கொண்டு அவனே அநேக திருப்பதிகளிலே எம்பெருமான் பரவாசுதேவனே வந்து வேறு வேறு திருநாமங்களிலே யார் யார் எந்தெந்த திருநாமத்திலே கூப்பிடுகிறாரோ அந்தந்த திருநாமத்திலே அவன் எழுதியிருந்து அவாவ அபீஷ்டங்களை எம்பெருமான் வந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறான் அப்படி என்பதானது சத்சம்பிரதாயருடைய கோட்பாடு. அநேக அம்சமாய் இருக்கான் பெருமாள். நம்ம இதுல இன்னார் இணையார் என்று எண்ணுவாரு சொல்ல மாதிரி இவனுக்குத்தான் அனுகிரகம் இவனுக்கு அனுகிரகம் இல்லே என்று பெருமாள் திருவள்ளத்திலே கிஞ்சிதப்பி விஷயம் இல்ல. எல்லாருக்கும் அனுகிரகசீலனாய் இருக்கான். நாம் அவன் அனுகிரகத்திற்கு பாத்திரபூதராய் இருக்கோமா என்று நாம் தெரிந்து கொண்டு அந்த கைங்கிரத்தை ஈடுபட வேண்டும். பாத்திரபூத்தரா இல்லைன்னா நமக்கு வந்து நிகிரகம் தான் கிடைக்கிறது. பெருமாள் தண்டதரன்னு சொல்லுவா பெரியவா, தப்பு பண்ணா சிக்ஷை உண்டு. ஆனா அந்த தயாபிராட்டி இருக்காளே அவகிட்ட எல்லாமே அனுகிரகம் மட்டுமே. இந்த ஜீவாத்மா பண்ணுகின்றதான பாபங்களை எம்பெருமான் திருக்கண்களுக்கு காட்டாதவாறு தன் திருமுகத்தை அவன் திருமுகத்தின் எதிரே காட்டி இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஹிதம் பண்ணுகிறாள் அந்த தயாபிராட்டி, அந்த அலர்மேல்வங்கை. அப்பேற்பட்டதான பத்னி விசிஷ்டனாயிருந்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அந்த அனுகிரகத்தை சீகரித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு யோக்கியதாம்சம் நம்மிடையே வேணும் என்றால் அது பகவத்பக்தியாலும் ஆச்சாரியனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தாலுமே சம்பவிக்கும் என்பதானது லோக பிரசித்தமாயிருக்கு. நம்ம ரொம்ப அக்கிஞ்சனாயிருக்கோம், அபராதங்கள் பண்ணிட்டு இருக்கோம், இது தப்பு இது சரி இது தவறுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல, அதனாலே பாபம் சம்பவித்துறது. பாபம் பண்ணிட்டா நமக்கு வந்து பெருமாளுடைய ஜீவ திவ்ய திருஷ்டியிலேருந்து நாம் விலகிச் செல்கின்றோம் இல்லையா. அப்படி விலகிச் செல்லாது அவன் திருவடியை காட்டிக் கொடுப்பது ஆச்சாரியரோட கடமை. அதுதான் அந்த அந்த ஆச்சாரியாளுடைய கடமையாலே நாம் பெருமாளை கிட்ட சந்நிகிதனாக போகின்றோம். அப்போ போகும்போது பெருமாளுடைய அந்த தயை அந்த அனுகிரகமானது நம்ம பேர் நம்ம அவன் கடாட்சத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. இது கிடைப்பதற்கு தான் அனுகிரகம் பண்ண வேண்டுமென்றே எம்பெருமான் வந்து நமக்கு ஒவ்வொரு திருப்பதியிலும் நின்று கொண்டும் இருந்து கொண்டும் கிடந்து கொண்டும் அனுகிரகம் பண்றதுக்கு வந்திருக்க. இதுதான் சத்தியம். அதானே நம்ம சொல்றோம் நம்ம அச்சாவதாரம்னா என்ன, வைகுண்டத்தில் அனுபவிக்க முடியாத சகல விஷயங்களையும் இங்கேயே நாம் அனுபவிப்பதுதான் அச்சாவதாரத்தினுடைய கடமை. இன்னும் சொல்ல போனா அச்சாவதாரத்தினுடைய விஷயங்கள் அங்க இல்லைன்னு சில பெரியவா கூட சொல்லுவா. என்ன பெருமாள் அவ்வளவு சுலபனா இங்க வந்திருக்கான், ராமகிருஷ்ணாதிகள் காலத்திலே நாம் இல்லை, பெருமாள் உலகளந்த போதும் நாம் இல்லே, வராகன் பெருமாள் வந்த போதும் நாம் இல்லே, நிசம்மன் ஒரு குழந்தை கோசம் ஒரு பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி போந்தான் அவனை சேவிக்கத்தும் உள்ளவா கண்டாருடர். கதிராயிரம் பிறவி கலந்தறிந்தால் ஒத்தனில் முடியன் எதிரில் பெருமயிராமன இருக்குமிடம் நாடுகிறேல் அதிரம் கடல் வருதோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரமடைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டார் உளர்ன்னு பெரியாழ்வார் சாதிச்ச தன் திருமொழியிலே. அந்த நிசம்மனை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு இல்ல சுவாமி. அதனாலே எம்பெருமான் என்ன பண்ணான், நான் இங்கே வந்து அர்ச்சாமூர்த்தியா இருக்கம்பா, ராமனாய் கிருஷ்ணனாய் நிசம்மனாய் எனக்கு நீ சாத்துபடி சாத்தி என்னன்னு இங்கு சேவி நான் அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் கிருபையோட இருக்கான். திருவரங்கத்தில கிடக்கும் பெருமாள் எரி இங்க வந்து கிடந்திருக்கான், ராமன் ஆராய்ச்சி பெருமாள் ஏன் திருவரங்கத்தில வந்து கிடக்கிறான்? இந்த லோகத்திற்குரிய சகல ஜீவராசிகளையும் தன்னுடைய திருநாடான பெருவீட்டுக்கு கொண்டு சொல்வதே அவன் பெரிய சங்கல்பம். ஒரு நாள் வந்து என்னை சேவிக்க மாட்டானா, தன் பாபத்தை தொலைக்க மாட்டானா, அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டோமா என்ற ரீதியிலே பெருமாள் ஏங்கி கிடக்கும் கொண்ட திருவதேசம் திருவரங்கம் பெரிய க்ஷேத்திரம் எல்லா ஆழ்வாரும் பாடிருக்கா. அதற்கு நிகராக ஏழு மலை என்று சொல்லப்பட்டதான அந்த மலையிலே பிரதானமாக வீற்றிருக்கக்கூடியதான சீனிவாசன் என்பவன் ரொம்ப பிரசித்தியானவன், லோக பிரசித்தி பெற்றவன், உலகிலேயே மிகவும் செல்வந்தரா இருக்கக்கூடியதான பெருமாள் எல்லாரும் லோகத்தில் சொல்றான். அவரிடம் இல்லாத வஸ்து இல்லே, பெருமாள் கிருப பண்ணி அங்கே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாருக்கும், எல்லா ஆச்சாரியாலும் தொழுத பெருமாள். இப்போ சமீபத்திலே ஒவ்வொரு ஜீவராசியும் அவனை சேவிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் கீழிருந்து அவ்வளவு பரிசிரமப்பட்டு சேவிக்கிறார். எதனாலேனா அந்த தயாமூர்த்தியினுடைய காருண்யமானது ஒரு க்ஷணம் நம்ம மேல விழாதா, நம்ம மனசு ஆறுதல் அடையாதான்னு சொல்லிட்டு விவாகமானா சீனிவாசனா வந்து மஞ்சகோஷ்டியோட சேவிக்கிறேன்னு பிரார்த்தனை. இன்னும் எத்தனை எத்தனையோ பிரார்த்தனை பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. பெருமாள் திருடி வரத்தை சமர்ப்பிக்கிறா, அங்கபதர்ஷனம் ஒரு பிரார்த்தனையா பண்றா, கீழேந்து படி மூலமா நடந்து வந்து பாஷிகாராதிகளும் சுவாமி தேசிகளும் எப்படி போய் படிபடியா ஏறி போய் சீனிவாசனை மங்களாசாசனம் பண்ணாலும் அந்த ரீதியிலே தற்காலத்திலேயும் நல்ல வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கா டிடிடியில. தற்காலத்திலேயும் பெருமாளை சேவிக்கும்படியாக அவ படிவழியா நடந்து போய் ஸ்பெஷல் தர்சனத்தில் கூட சேவிக்கிறா. அவளுக்கு பாக்கியம் பெருமாள் கொடுக்கிறேன். எதனால என்ன? அந்த தயை என்றதாலே. அதனாலே சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி போந்த வழியானது இந்த தயாசகத்தின் மூலமாக எம்பெருமானை நாம் அடைய வேண்டும், அவருடைய தயைக்கு பாத்திரபூதராய் ஆக வேண்டும் சொல்லிட்டு இவாள்லாம் ஒரு சங்கல்பம் பண்ணி நமக்கு கிரந்தாரூடமாக எம்பெருமான தயா குணத்தை காட்டுறா அப்படின்னர். ஷாட்குண்யம்னு சொன்னா பெருமாளுக்கு வீரியம் சக்தி சேதஸ், ஞானபல ஐஸ்வர்ய வீரியம் சக்தி சேதஸ், இது எல்லாம் பெருமாளுக்கு இருக்கு. இதில் தயை சொல்லவே இல்லையா சுவாமின்னா அது உள்ளே மருவி வருகின்ற குணங்கள் எல்லாம். இந்த குணங்களை ஆறு குணங்களை பிரித்து தனித்தனியா எடுத்தாக்க கோடிக்கணக்கான எம்பெருமான குணங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படும். ஆனா சொல்லினால் தொடர்ச்சினி சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினால் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே என்பது திருமேஷப்பிரானுடைய திருச்சந்திரவரத்த பாசுரம். இதுல எம்பெருமானுடைய குணத்தை நம்மால் சொல்லி மாறாது, எவ்வளவு வார்த்தை போட்டாலும் அடுத்த குணம் வந்து அங்க நிற்கும். எதோ வாஜோ நிவர்த்தந்தே என்று வேதம் சொல்லி போந்து எம்பெருமான குணத்தை என்னால் அளவிட முடியாதுன்னு அதுவும் ஒதுங்கி போயிடுத்து. அதான் ஆழ்வார் எம்பெருமான குணத்தை தான் அளவிட்டு தெரிஞ்சுக்க முடியாது திருச்சந்திரவரத்துல காட்டினார். அதுல முக்கியமான குணம் காருண்யம், மன்னிக்கும் குணம், சமை தாம் தயைன்னு சொல்றா பெரியவாத்த. அப்பேற்பட்ட தயைக்கு அந்த ரெண்டு அக்ஷரம் தயை இனி பெருமாள்கிட்ட இருக்கு சுவாமி. இத பத்தி சீனிவாசனை பத்தி சொல்றாரோ இல்லையோ, பிராட்டியை பத்தி சொல்றாரு, வெம்பெருமாடு ஒரு குணத்தை எடுத்துன்னு சுவாமி தேசிகன் நமக்கு வந்து இந்த தயா சதகம் என்ற அற்புத கிரந்தத்தை பண்ணி கொடுத்திருக்கார். இப்பேற்பட்டதான கிரந்தத்தை நாம் சேவித்தால் நமக்கு வந்து சகல பலனும் கிடைக்கிறது. எப்படி ஸ்ரீமந்த ராமாயணத்தை நாம் சேவித்தா எல்லாம் பலசித்தியாகும் பிரிவா நமக்கு அனுஷ்டானம் பண்ணி காட்டிருக்காளோ, அதே மாதிரி எம்பெருமானுடைய தயை என்ற குணத்தை நாம் படித்து தெரிஞ்சுக்கும் போது, ஸ்மரிக்கும் போதும் சரி, காதால் கேட்டு சிரவணம் பண்ணும் போதும் சரி, இதுல நமக்கு உண்டான பலனானது ரொம்ப அதிபோக்கியமாய் இருக்கும். அதுல சுவாமி தேசிகனுடைய கிரந்த வைலட்சண்யம் இருக்கு, பத அலங்காரங்கள் இருக்கு, பத துணிகளை காட்டிருக்கிறது சுவாமி தேசிகன். ஒவ்வொரு பதத்திற்கும் அர்த்தபுட்டியும் பெற்று எந்தெந்த விதத்திலே எம்பெருமான் இன்னார் இன்னாருக்கு எந்தெந்த காலங்களிலே எந்தெந்த சமயங்களிலே தன்னுடைய தயை என்ற குணத்தின் மூலமாக பரிபூர்ணமாக இந்த சீனிவாசன் அனுகிரகம் பண்ணிருக்கான் அப்படின்னு காட்டக்கூடியதானது இந்த தயாசதகம் என்ற கிரந்த வெந்தத்தில். இது சரணாகதியின் பிரவாகத்தை ஹிருதயாங்க பூர்வமாக சர்வலோகத்துக்கும் காட்டி இந்த சரணாகதி என்ற விஷயமானது காப்பாற்றியே தீரும். எதனால என்ன? பெருமானுடைய தயை என்ற குணத்தாலே காப்பாத்துறது அப்படின்னு இல்லையா. திருமாலிரும் சோழமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சார். அப்பா இத்தனை நாள் நான் உனக்கு கத்தின ஆசிரம் மூலமா உன்னை வந்து மங்களாசாசனம் பண்ணு, இவ் வரவே இல்லையே சுவாமின்னு திருமாலிரும் சோழமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு நான் திருமாலிரும் சோழமலை என்ன திருநாமத்தை என் வாயால் நான் வந்து மங்களாசாசனம் பண்ணும் போது அங்க வந்து நிக்கிறேப்பா, இத்தனை நாள் ஏன் நீ வரலன்னு நம்மாழ்வா பெருமாள்கிட்ட கேட்ட. நம்மாழ்வா சிரிச்சுட்டு போயிட்டாராம். என்ன இவர் ஆழ்வார் சிரிக்கிறீங்கன்னா நீ பதில் சொல்லையே அப்படின்னு பெருமாள் சிரிச்சுட்டு போயிட்டார். அந்த இடத்துல பெருமாள் வந்து சிரிச்சுட்டு போயிட்டாருன்னா ஏன் பெருமாள் சிரிச்சுட்டு போறான் நான் கேள்வி கேட்டேன், எனக்கு ஆழ்வார் ஆழ்வாருக்கு வந்து பெருமாள் உத்தரம் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. பெருமாள் நான் சர்வ சுதந்திரன், உமக்கு நான் வந்து எப்பொழுது அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சுவாமி, நீர் என்னை கேள்வி கேட்க முடியாது, நீர் சுதந்திரர் இல்லைன்னு பெருமாள் காட்டி போந்தா அந்த இடத்துல. அதனால ஆழ்வார பேசாம இருந்துட்டார். நம்ம கேள்வி கேட்டக்கூடாதவன் சம்சயம் வந்து ஆழ்வாருக்கு. ஏன்னா பெருமாளை வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு பெருமாள் எப்ப அனுகிரகம் பண்ண வேண்டும் ஒரு பெருமாள் கணக்கு வச்சிருக்க, அந்த டயத்துல தான் பெருமாள் அனுகிரக சீலனா இருப்பேன் நமக்கு இல்லையா. ஏன்னா முதலே கொடுத்துட்டாக்கா ஆழ்வார் திருவாமணி எடுத்துருவேன். அதனாலே ஒரு 1102 பாசுரம் அவர் பாட வச்சு இதை திருவாழ்வு கந்தமாக கொண்டு வரணும் என்பதானது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அதனாலே அந்த பாசுரத்தில் அவர் வாயில வாங்கணும், அது தாவத் பர்யந்த பெருமாள் காத்திருந்து அனுகிரகம் பண்ணுற ஆழ்வார்க்கு இல்லையா. அதே போல இந்த அனுகிரகமானது கலியுகத்துல வந்து நம்மால இப்ப சீனிவாசனை பாடி பறைஞ்சு என்ன நம்மளால சீனிவாசன் போய் என்ன சொல்ல முடியும், அப்பா சேவை கொடு, நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பா, ஐஸ்வர்யத்தை கொடு மட்டும்தான் கேட்க முடியும் இல்லையா. ஆழ்வாராதிகளைப் போல என் சுவாமி தேசிகனைப் போல கிரந்தாரூடமாகவோ அதீதமான பக்தியோகம் பண்ணியோ பெருமாள்கிட்ட போக முடியாது. அதனால சரணாகதி ஒன்றே மார்க்கம் என்பதை காட்டுவதற்கானது இந்த பெருமாள் தன்னுடைய தயை என்ற குணத்தின் மூலமாக நாம் செய்யும் அஞ்சலிக்கு ஓர் பெருமாள் செவிசாய்ச்சி கிருப பண்ணி தன் தயை என்ற மூல காரணத்தினாலே பெருமாள் இந்த ஜீவாத்மாக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் என்பதை காட்டுவதாக இந்த தயாசதகம் என்ற கிரந்தமானது விஸ்தாரமா சுவாமி தேசிகனாலே நமக்கு பரம கிருப்பையோடு அனுகிரகம் செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட கிரந்தத்தை நாம் சேவிக்க வேண்டும். முதலே ஒரு முதல்ல சொன்னா குருமுகமாக குரு பரம்பரைய சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு மேல மேல போக போக இந்த தயையினுடைய அந்த அந்த குணங்களையும் அந்த இயல்புகளையும் சுவாமி தேசிகன் வந்து தயாசதகத்தில் மேலே மேலே சொல்லிகிட்டே போறார். இந்த சீனிவாசனுடைய தயையாகிய உத்தமமான குணத்தை போற்றி அந்த குணத்தை அவனுடைய அந்த என்ன சொல்றது எம்பெருமா ஷாட்குண்யம் சொன்னா ஒரே ஒரு குணத்தை எடுத்துட்டு சுவாமி தேசிகன் இவ்வளவு விஸ்தாரம் பண்ணி ஒரு சம்ஸ்கிருத பாஷையிலே நமக்கு வந்து கொடுத்திருக்கார். யார் யாருக்கு என்னென்ன ரீதியிலே பெருமா அனுகிரகம் பண்ணார் என்பதா சுப்பிரசித்தமான எல்லா இதுலையும் இருக்கு. அதை நமக்கு எடுத்துக்காட்டி இப்பேற்பட்டதான தயை என்ற குணத்தாலே மாத்திரம் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றான். ஒரு குரங்கோட எம்பெருமான் சவகாசம் பண்ணிண்டார், அரக்கனாக விபீஷண ஆழ்வானுடைய எம்பெருமான் சவகாசம் பண்ணிண்டார், பசுக்களோட கிருஷ்ணாவதாரத்தை கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்று பெரியாழ்வார் சாதிக்கும்படியாக தன்னுடைய தயை என்ற குணத்தினாலேயும் எல்லோருடையும் கலந்து பழகின்ற குணத்தினாலேயே எம்பெருமான் வந்து நமக்கு விபவாதாரங்களிலும் தன்னுடைய அவன் பண்ண அனுகிரகத்தையும் காட்டி போவதற்கு நல்ல விசேஷங்களை ஆழ்வார் அதிகம் நமக்கு காட்டி கொடுக்கிறான். அதனாலே இந்த தயை என்ற குணமானது அதுவே ஒரு சக்கர கட்டி. இந்த தயை எங்கேருந்து பரிவாகமா வருதுன்னா திருமலையிலேருந்து வருதுன்னு சொன்னான். அதாவது பெரியவா சொல்லுவா திருமலையினுடைய எத்தனையோ எத்தனையோ நீர்வீழ்ச்சிகளும் நீர் சுனைகளும் இருக்கு. அந்த நீர் சுனைகள்லேருந்து சொல்கின்றதான தீர்த்தங்கள் மொத்தமும் ரொம்ப பாவனமானது. பாவனம்னாக்க ரொம்ப போக்கியமான வஸ்து, பரிசுத்தமானது, தோஷமே தோஷரகிதமானது, தோஷம் இல்லாததுன்னு பெரியவா சொல்றா. அது மொத்தமே எம்பெருமான் சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தினாலே கொற்றது. அது மொத்தமே தயை தான். அது ஒரு ஒரு க்ஷணம் பருகினா போரும் சுவாமி. அப்பேற்பட்டதான தீர்த்தம் அந்த தீர்த்தம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகர பெருமான் காட்டி போந்தார் அந்த பெருமாள் திருமொழியில. ஏதேனும் ஒரு வஸ்துவா என்ன படைக்க மாட்டியா ஏ சீனிவாசா அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர பெருமான் கதறி அழற. ஏன்னா அந்த மலையே கல்கண்டா இருக்கு, கற்பஞ்சார புழிஞ்சி அந்த சாரணன்னா காய வச்சு என்ன ஒரு கல்கண்டு கிடைக்குமோ அந்த கல்கண்டே எம்பெருமான் வாசம் செய்யும் திருமலையா இருக்கு, போக்கிய வஸ்துவா இருக்கு பக்தாளுக்கு. அதன் நெடுவுல அதை விட பரம போக்கிய வஸ்துவான எம்பெருமான் அமிர்தமயமான எம்பெருமான் இருக்கான்னு சொன்னாக்கா அந்த எம்பெருமானாகிய வஸ்து எப்படி இருக்கும்? அந்த வஸ்து இருக்கு. அந்த வஸ்துவிலேருந்து இந்த ஜீவாத்மாக்கு காட்டி அனுகிரகம் பண்ணக்கூடிய தயை என்ற குணம் எப்படி பரிவகிச்சு வரும்? இதை காட்டுவதுதான் இந்த தயாசதகம் என்றதான சுவாமி தேசிகனுடையதான இந்த கிரந்தம். சீனிவாசன் என்று சொல்லும் போது ஸ்ரீனு முதல்ல பேரிலே இருக்கு. ஸ்ரீநிவாசம் பெருமாள் மட்டும் சீனிவாசன் ஆகிய பெருமாள் அவன் மட்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணல. ஸ்ரீயாகி பிராட்டியும் அவனுடைய திருமாவளை வீழ்த்திருந்து அகலகல்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை ஒரே மார்பா என்ற ரீதியிலும் திருவானை நின் திருவானை கண்டா என்று சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாழ்மையிலே அனுகிரகம் பண்ணது போலே அவளுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு பெருமாள் தன் தயை என்ற குணத்தினாலே நம்மை வந்து கண்டிக்கக்கூடிய பெருமாள் கூட பிராட்டியினுடைய திருக்கண் கடாட்சத்தினாலே இந்த நம்மளமாய் ஒரு பாபமான ஜென்மங்களுக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எம்பெருமானும் எம்பெருமானிடத்திலேயும் பிராட்டியினிடத்திலும் மருவி கிடக்கின்றதான அந்த அந்யோன்ய பாவத்தினாலே நமக்கெல்லாம் தயை என்ற குணத்தாலே பெருமான் அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்டதான தயை பற்றியதான ஸ்லோகமானது இந்த சீனிவாசன் அவனுடைய திருவடியின் மேலே சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்டதான இந்த தயாசதகம் என்ற ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அற்புதமாக பண்றிருக்க, முதல்ல ஆச்சார ஸ்துதியாகவும் திருமலையே ஸ்துதிக்கிற, ஏன்னா தெய்வா சொல்லிருக்கா ஒரு ஸ்ரீகோஷம் சேவிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்ரீகோஷத்தை ஒரு நல்ல ஆசனத்திலே கோலம் போட்டு ஏழை பண்ணிட்டு பக்தியோட இந்த கிரந்தம் அடியனுக்கு சித்திக்க வேண்டும் என்று அந்த கிரந்தத்தை பிரதட்சணம் பண்ணி புனப்புனக நமஸ்காரம் பண்ணி அந்த கிரந்தத்தை சேவித்து கிரந்த கர்த்தாவை நாம் நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரந்தத்து உள்ள விஷயங்களிலே பரம் பக்தியை செலுத்தினால் மட்டுமே பகவத் அனுகிரகத்தாலேயும் ஆச்சாரனுடைய திவ்ய கடாகத்தினாலேயும் அந்த ஸ்ரீகோஷத்தின் உள்ளதை மறுவிக்கிறப்பதான அநேக சூக்ஷமார்த்தங்கள் நமக்கு புலப்படும். ஏன்னா கிரந்த கர்த்தாவின் மேலேயும் கிரந்தத்தின் மேலேயும் மகா விஸ்வாசம் வந்தால் ஒழிய அந்த கிரந்தம் நமக்கு சந்நிகிதமா ஆகாது என்பதானது நமது பெரியோர்களுடைய ரொம்ப திடமான நம்பிக்கை. அதனால்தான் சீபாஷ்யம் வந்து புரியலேன்னா அடியவங்கள் ஆச்சாரியால் சொல்லிக் கொடுத்து புஸ்தகத்தை ஒரு ஆசனத்தை ஏழை பண்ணிட்டு நன்னா உழுந்து சேர்த்து ஒரு 12 பிரதட்சணம் பண்ணிட்டு திருப்பி பந்தி சேவிக்கும் போது அந்த பாஷிகாரி நமக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லிக் கொடுக்கிறா பெரியவா நமக்கு. அதனாலே இந்த மலையை பத்தி திருமலையை பத்தி பேச வந்தார், அதுல தயாகுணத்தை உள்ள மூர்த்தியாகிய சீனிவாசனை பத்தி பேச வந்தார். ஆனா இந்த மலையே அனுகிரகம் பண்ணக்கூடியதா ஒரு வஸ்துவா இருக்குன்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் என்ன பண்ணு அழகா சொல்லுகிறார், கண்ணன் அடியின யமக்கு காட்டும் வெறுப்பு கழிவினர் இருவினையும் கடியும் வெறுப்பு திண்ணமது வீடன்ன திகழும் வெறுப்பு தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு பொன்னுலகில் ஓகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே அப்படின்னு. வேங்கட வெற்பாய் விளங்கக்கூடியதான எந்த வெறுப்புன்னு வேத வெற்புன்னா வேங்கட மலையே ஒரு வேதமா இருக்கு, மலையே சக்கர கட்டியா இருக்கு சுவாமி, அந்த வெற்பை நான் சேவிக்கிறேன். வேங்கடநாதன் இருக்கக்கூடியதான அந்த மலை, அந்த மலையே வெற்புன்னா மலைன்னு சொல்றோம், அந்த மலையே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதா இருக்குன்னாக்கா ஒரு அச்சேதர வஸ்து அதுவே ஞான வஸ்துவா இருக்க சுவாமி, அந்த வஸ்துவே அனுகிரகம் பண்ணுமேன்னா எம்பெருமானுடைய தயை என்ற குணம், அதன் மேலே தயாமூர்த்தியாகும் சகல லோகங்களுக்கும் படிகளக்கும் பெருமானாய் இருக்கக்கூடியவன் சீனிவாசன். அந்த சீனிவாசனுடைய திருக்கண்களிலேந்து அந்த தயை என்ற குணத்தின் மூலமாக நமக்கு அனுகிரகம் வருது. அங்கன் இரண்டங்கொண்ட எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவா என்பதானது ஆண்டாள் நாச்சாருடைய திருவாக்கு. அதாவது எங்களை தண்டிச்சுராத நாங்கள் தப்பு பண்றோம், அங்கன் இரண்டுங்கொள், அதாவது பிரகலாத நாழ்வானுக்கு காருண்யத்தாலே ஒரு அனுகிரகம், இரண்யகசிபுக்கு கோபத்தினாலே சம்ஹாரம் பண்ண, அதனாலே கண்கள்லேருந்து பெருமாள் ரெண்டு விஷயம் காட்ட முடியும், ஆனா எங்களுக்கு பிரகலாத நாழ்வானுக்கு காட்டினீங்கப்பா அந்த தயை மட்டும் இந்த காருண்யம் மட்டும் எங்களுக்கு போதுமே அப்படிதான் நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறோம் பெருமாள்கிட்ட. அந்த பிரார்த்தனை எங்கேருந்து போனோம்னா மலையில இருக்கக்கூடிய பெருமாளை போறோம். அனுஷ்டானம் என்னன்னா முதலே மலையை நமஸ்காரம் பண்ணணும், அதுல உத்தரவு வாண்டிதான் படியேறணும். நமக்கு பெரியவா சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டாக்கா ஒரு ஸ்தலத்துக்கு போறோம், ஒரு திவ்ய கஷேத்திரத்துக்கு போறோம், முன்னாடி வெளியிலேருந்து பெருமாள் சேவை ஆனாலும் அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட பெருமாளை சேவிச்சு அதுக்கு பின்பத்திலே பின்பக்கத்திலே எழுதி இருப்பதான அந்த திருவடியை பெரிய திருவடியான அந்த கருத்மானை நமஸ்காரம் பண்ணிட்டு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தை தாண்டி துவாரபாலகாலை சேவிச்சுட்டு அதற்கப்புறம்தான் பெருமாளுடைய சன்னிகிதமாய் போய் நம்ம சேவிக்க முடியும். இத்தனை இருக்கு இவாளெல்லாம் பெருமாளை காபந்து பண்றா, கொடி காபந்து பண்றது, கருடன் காபந்து பண்ற, வாரபாலகால் பெருமாளை காபத்து பண்ணா இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணி உள்ள போனும் தான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கா சாஸ்திரத்துல. அதான் நாயக நான் இந்த நந்தகோபருடைய கோயில் காப்பானே, கொடி தோண்டும் தோரணவாசில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சா காட்டினா நமக்கு. அதனாலே இந்த திருமலை தான் எம்பெருமானை தாங்கிட்டு இருக்கு, அதன் மேல எம்பெருமான் இருக்கான் நம்ம கண்ணுக்கு திருஷ்டிக்கு தெரியுது. ஆனா தாரகன் மொத்தமும் பெருமாள் தான் லோகத்துக்கு, எல்லாம் அவனுடைய திருமேலில அங்கமா இருக்கு இல்லையா. அப்பேற்பட்டதான விஷயம் எம்பெருமான் திருமேனி சம்பந்தத்தாலே அதுவும் அனுகிரகம் பண்றது. அதனாலே மலைக்கு தனியா பாசர வச்சாரு சுவாமி தேசிகன். கண்ணன் அடியின யமக்கு காட்டும் வெறுப்பு, இந்த வெறுப்பானது கண்ணன் திருவடியை காட்டும். கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, நம்மளுடைய பாவங்களை போக்கும் வெறுப்பு. புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு, பொன் உலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. புண்ணியம் தரும் இந்த லோக போகங்களை நமக்கு ஆஸ்திகாலுக்கு சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தாலே காட்டி கொடுத்து அதுவே அனுகிரகம் பண்ணும். அதுவே வேங்கட வெப்பா இருக்கும். அந்த வெப்பின் மேலேதான் வேங்கடநாதன் அமர்ந்து வீற்றிருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணான் என்பதை சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தாலே அத்தனை குணங்களையும் மலையினுடைய சிறப்பாம்சத்தை மொத்தையும் காட்டி கொடுத்தார் நமக்கு. அப்பேற்பட்ட மலையே முதல தொழுது சுவாமி தேசிகன் மேலே ஏறி ஒவ்வொரு விதமாக எம்பெருமானை தான் அனுபவித்து தயை என்ற குணத்தை போற்றி புகழ்ந்ததான கிரந்தமானது இந்த தயாசதகம் என்ற கிரந்தம் இருக்கு. நாம் ஒரு உபோத்கதமாகத்தான் இதை சொன்னோம். நாளையிலிருந்து தயாசதத்து ஒருவருடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதுக்கு முக்கியார்த்தமாக தெரிஞ்சுண்டு அதுக்கு பெரியாவா பெரியவா கொடுத்திருக்கக்கூடியதான தாத்பரியார்த்தங்களை முக்கிய விஷயங்களை மட்டும் பார்த்து யதாசக்தி நம்மளால ஒவ்வொரு பாசுரத்துக்குண்டான முழு ஸ்லோகத்தையுமோ அந்த அர்த்த புஷ்டியோ அனுபவிக்க முடியாத அவகாசம் இருக்கான்னு தெரியல. அது சீனிவாசன் தான் அனுகிரகம் பண்ணணும், தேசிய அனுகிரகம் பண்ணணும். அதனால ரசமான விஷயங்கள் மட்டும் நாம் எடுத்துட்டு அது ஆஸ்திகாலுக்கு யதாசக்தி புரியும்படியாக ஒரு உபன்யாசதியிலே ஒரு சின்ன பிரயத்தனம் பண்ணுகின்றோம். அந்த சீனிவாசன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் என்ற மகாவிஸ்வாசத்தோட இந்த தயாசதகம் ஆகிய தயாசகத்தின் மேலே இந்த உபன்யாசமானது சுவாமி தேசிகன் திருவடி அனுகிரகத்தை அவலம்பித்தும் பெரியவாருடைய பரிபூர்ண கடாட்சத்தை அவலம்பித்தும் இந்த உபன்யாசம் உபோத்காதமாக இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. அறியன் நாளையிலிருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் அனுபவிப்போம். அந்த அனுபவிப்பதற்கு அந்த சீனிவாசனே நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று விசுவாசபூர்வமான ஒரு பிரணாமங்களை அவன் திருவடிகளை சமர்ப்பித்து முடிக்கின்றோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.